வணக்கம். தமிழ்நாடு மாணவிளைஞர் கூட்டமைப்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஞானப்பிரகாசம். அந்த குழுவோட சுற்றுப்பயணத்தை பற்றி ஒன்றும் சொல்ல, ஒரு பதிவு போடணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு, இது வரையில் இல்லாத ஒரு நிறைவு வந்து இந்த கூட்டத்தில் கிடச்சிது, இந்த சுற்று வட்டத்தில் கிடச்சிது. இந்த தொடரில், சுற்று தொடரில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அறுவடை, முதல் முறையாக மண்ணில் பூமியில் நெல்லை விதைச்சி அறுவடை செஞ்சது ஆவல் ரத்தத்தில். அப்புறம் ரமேஷ் தோட்டத்தில் தான் கொஞ்சம் ஒரு தயக்கமாக இருந்தது. என்னன்னு கேட்டால், அந்த தென்னையை வந்து கொஞ்சம் சரியாக இது பண்ணலை, அது ஒன்று. அடுத்தது வந்து சக்திவேல் பண்ணையில் ரொம்ப அற்புதமாக இருந்தது, அவங்களுக்கு வந்திருக்கு பொல்லா இது போச்சம்பள்ளியில் நல்லா வந்திருக்குது, அது ஒரு பெரிய விஷயம். அதேமாரி நெல்லாம் நல்லா வந்திருக்குது. இன்னும் விதை நடுறதுக்கு மரம் நடுறது தான் கொஞ்சம் காலதாமதமாகிட்டுருக்கு, அதை நட்டாருன்னா அது முடிஞ்சிடும் வேலை. அதுக்கு அடுத்ததாக வந்து பொள்ளாச்சியில் சக்தி பிரகாஷ் பண்ணையில் அந்த குழிய மூடுறதுல இந்த பென்சில் டாப் மரத்தில் ஒரு மரம் கொஞ்சம் இதாகிடுச்சு, வாடி இருக்குது. பாக்கி ரெண்டு மரம் நல்லாயிருக்கு, தோட்டமே நல்லாயிருக்கு, செழிப்பாக இருக்குது. அதை பதிவை பார்த்தோம். அப்புறம் பல்லடம் பழனிசாமி அவனுடைய செயல்பாடுகள் வந்து சரியாக இல்லை, இன்னமும் எல்லா இடங்களையும் குழி மூடலை. ரொம்ப சிரமப்பட்டு நம்ம நெல் விதைச்சிருந்த வயலில் நெல் நட்டுருக்கிறாரு, போதாத இடத்துல நெல்லை விதைச்சி அதெல்லாம் மயில் பொறுக்கி சாப்பிட்டுட்டுருக்கு. அதை நானும் சின்ன சாயிபி ஐயாவுமே பார்த்தோம். அடுத்ததாக சத்தியமங்கலத்தில் ஐயா நல்லா செஞ்சுருக்காங்க, நல்லா அற்புதமாக பயிர் களை கட்டியிருக்கிறத பார்த்தோம். அடுத்ததாக துறையூர்லேயும் இருட்டில் தான் போய் எடுத்தோம், மறுபடியும் வீடியோ எடுத்து போட சொல்லியிருக்கேன். மணி 7 மணிக்கு மேலே ஆச்சு. தென்னம்பிள்ளைலாம் நல்லா அருமையாக வந்திருக்கு, நெல் பயிரெலாம் நல்லா வந்திருக்குது, மாங்காய் நல்லா குறிப்பிட்ட மாதிரி இடைவெளியில் வச்சு நட்டிருக்கிறாங்க. இந்த சுற்றுப்பயணத்தில் நான் என்ன பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா, நிறைய புதிய நண்பர்கள் வந்திருந்தாங்க, துறையூர்லேயும் சரி புதிய நண்பர்கள் வந்திருந்தாங்க. அதேமாரி ஒவ்வொரு இடத்துலையுமே புதிய நண்பர்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுங்க, பொள்ளாச்சிலையும் அது மாதிரி நண்பர்கள் வந்திருந்தாங்க, எங்கள் தோட்டத்துக்கும் வரணும், எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு. வடிவேல், பாஷா, பாலாஜி, இது மாதிரி நிறைய நண்பர்கள் வந்திருந்தாங்க. நான் மீண்டும் மீண்டும் அவங்க நவமணி அம்மாவை மறந்துட்டோம். நவமணி அம்மாவோட தோட்டமும் ரொம்ப அற்புதமாக வேலை நடந்திருக்கு, இது எல்லாமே ரொம்ப பெருமையாக இருந்தது. மிக முக்கியமான ஒரு குறிப்பை நான் நண்பர்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு ஆரம்பித்ததுலேருந்து நான் சொல்லிகிட்டே இருக்கேன், எந்த ஒரு பண்ணையாளரும் அக்கம் பக்கத்தில் உள்ள பண்ணையாளர் இந்த மாதிரி தமிழர் வேளாண்மை முறையில் செய்கிற பண்ணையாளரை போய் பார்க்கணும், அவங்க தோட்டத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு நடவடிக்கை இல்லை, அவங்க போய் பார்க்கவும் இல்லை. நம்மளே தான் போய் ஒவ்வொரு தோட்டத்தையும் பார்த்து வடிவமைச்சிட்டு வரோமே, அவங்களுக்குள்ளே அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் கலந்து பழகி போய் நீங்கள் என்ன செஞ்சீங்க, நான் என்ன செஞ்சேன், ஐயா என்ன சொல்லிக் கொடுத்தாரு, அல்லது இதை இன்னும் எப்படி செய்யலாம் அப்படின்னு ஒரு கலந்துரையாடலுக்கு கூட அவங்களாம் முயற்சி பண்ணலைங்கிறது நல்லா தெரியுது. யாருமே அவங்களுக்குள்ள ஒரு தனி தொடர்பே இல்லாமலே இருக்குது. இது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. ஒவ்வொரு இடத்துக்குமே ஒவ்வொரு தடையுமே, யார் இடத்த வாங்கினாலும் உடனடியாக அந்த இடத்துக்கு நான் வந்துடணும், நீங்கள் வரணும், உங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து வடிவமைச்சு கொடுக்கணுன்னு தான் கேட்குறாங்களே தவிர, உங்கள் பக்கத்து காட்டில் பக்கத்து ஊர்லேயே செஞ்சுருக்காங்க போய் பார்த்துருவாங்கன்னா அதை போய் பார்க்குறதுக்கு அவங்க தயாராகவே இல்லை. இது மாதிரி இருந்தால் எப்படி ஒவ்வொரு தடவையிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும், நம்ம மாணவலைஞர் கூட்டமைப்பில் ஒரு 10 பேர் இருக்கணும் வைங்களேன், இந்த 10 பேரும் ஒவ்வொருத்தருக்கும் போய் சொல்லி கொடுத்துட்டு செஞ்சு கொடுத்துட்டே வர முடியுமா? இது சாத்தியமாக பாருங்கள். அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, ஒரு மாதிரியே செஞ்சே கொடுத்துட்டு வடிவமைச்சு கொடுத்துட்டு வரோம். அந்த தோட்டத்துக்கு வேணால் அவங்க பார்த்துக்கலாம், அவங்க சொல்லியும் கொடுப்பாங்க. எவ்வளோ சுலபமாக கற்றுக்கக்கூடியதை ஒன்று நம்ம செஞ்சு கொடுத்துட்டு வரோம். அதை கூட இல்லாமல் ஒவ்வொரு தோட்டத்துக்கும் நீங்கள் வந்து தான் பார்க்கணும், நீங்கள் வந்து வரப்பு சரியான்னு பார்க்கணும், நீங்கள் வந்து இதை சரியான்னு பார்க்கணும், நீங்கள் வந்து தான் வந்து முதல்ல பார்க்கணும் இது அப்படின்னு சொன்னால் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதாவது நாங்கள் போய் பார்த்துட்டு வந்திருக்கோம், எங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அது என்னன்னு புரியல, இந்த இடம் புரிஞ்சிருக்கு, இந்த இடம் புரியலன்னு சொன்னால் கூட சரி, அந்த மாதிரி ஒரு நடவடிக்கையோ ஒரு முயற்சியோ புதியவர்களும் சரி செஞ்சிகிட்டு இருக்கிறவங்களும் சரி அக்கம் பக்கத்து பண்ணையாளர்களோட பண்ணைகளோட தொடர்பு இல்லாமலே இருக்குது. ஓராண்டாக நம்மளும் சொல்லிக்கிட்டே இருக்கோம், உங்களுக்குள்ள ஒரு உள்வட்ட சுற்றுலாவுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். உள்வட்ட சுற்றுலான்னா இந்த மாதிரி பண்ணை அமைச்சிருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு நாள்லேயோ ரெண்டு நாள்லேயோ குறைச்சலாக ஒரு நாளைக்கு ஒரு 2 பண்ணை 3 பண்ணை 4 பண்ணையை பார்க்குற மாதிரி ஒரு உள்வட்ட சுற்றுலாவுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு நிறைய புரிதல் வரும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். தயவு செஞ்சு நண்பர்கள், இதெல்லாம் புதிதாக அறிமுகம் ஆகிறவங்களும் சரி புதுசாக பண்ணி அமைச்சிட்டு இருக்கிறவங்களும் சரி, இதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள், எங்களை இல்லாமலே நீங்களே கூட ஒருத்தர் ஒருத்தர் போய் பாருங்கள், பார்த்துட்டு அந்த நிகழ்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதை எடுத்து பதிவில் போட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளிநாடுகளில் உள்ளவங்களாம் நம்ம குழுவில் இருக்காங்கங்கிறத நினைவில் வைங்க. ஆனால் பூமியில் எந்த தேசத்தில் இருக்கிறவனுக்கும் நம்ம கட்டமைச்சிருக்கிற வேளாண்மை முறை பொருந்தும் அப்படிங்கிறத மீண்டும் பெருமையோடு சொல்கிறேன். இது தமிழர் வேளாண்மையினுடைய தனிச்சிறப்பு. சரியா, பூமியில் எந்த தேசத்தில் இருக்கிறவனுக்கும் சரிதான், நம்ம வடிவமைக்கிற வேளாண்மை முறை பொருந்தும் என்பதை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.